காலையும் நீயே மாலையும் நீயே. காலையும் நீயே மாலையும் நீயே. காற்றும் நீயே கடலும் நீயே. காலையும் நீயே மாலையும் நீயே. காற்றும் நீயே கடலும் நீயே. காலையும் நீயே மாலையும் நீயே. ஆலய மணிவாய் ஓசையும் நீயே. ஆலய மணிவாய் ஓசையும் நீயே. அருள் வடிவாகும் தெய்வம் நீயே. காலையும் நீயே மாலையும் நீயே. காற்றும் நீயே கடலும் நீயே. காலையும் நீயே மாலையும் பழங்களை போலே பருவம் உருவம் நிறைந்தவள் நீயே. பாலில் விழுந்த பழங்களை போலே பருவம் உருவம் நிறைந்தவள் நீயே. மனதில் மேடை அமைத்தவள் நீயே. மனதில் மேடை அமைத்தவள் நீயே. மங்கள